வந்தானம்மா வந்தானம்மா எல்லோருக்கும் வந்தானா மனமனமா சந்தனம் சந்தனத்தா பூசிக்கிட்டு சந்தோஷமா கேட்கணும் கலகல பாடணும் கைகள் தாளம் போடணும் விசில் ராகம் பாடணும் கைகள் தாளம் போடணும் விசில் ராகம் பாடணும் குடி பொன்னையா நான் தூத்துக்குடி பொன்னையா சின்னாவிட்டு சில்லா வந்தா கரைய நீயும் வேலையா தூத்துக்குடி பொன்னையா நான் தூத்துக்குடி பொன்னையா தூத்துக்குடி பொன்னையா என் கதையை கேளையா சொகத்தவிக்கிற பொண்ணுக்கும் மனசிருக்குது பாறையா சொகத்தவிக்கிற பொண்ணுக்கும் மனசிருக்குது பாறையா எல்லாத்தையும் விக்கிறேன் நான் எல்லாத்தையும் விக்கிறேன் இப்ப இங்கே நிக்கிறேன் என் கதையை முடிக்கிறேன்.